சிற்றம் சிறு கால வம்புந்தே சேவித்து சிற்றம் சிறு கால வம்புந்தே சேவித்து ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய வேணே அஸ்மத்குரோர்பகவதோ ஸ்யதைக சிந்தோ रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्गयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरच्च महदाह्वय भट्टनादश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाटयतीन्द्रमित्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णम् स्वारार्थ्यम् स्वम् श्रुतिशतशिरस्सिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायाम् कृतिनिगणितम् याफलात्कृत्य भुङ्क्ते गोपातस्यै नम इदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डाणरङ्गर्कृ पन्नुदुरुक्त्वा वैपल्पदीयम् इञ्जिशयाल् पाडिकोडुत्ताळ् नर्पामालै ஊமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்பு ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் साक्षाक्षमाम् करुणया कमलाभिवान्याम् गोदामनन्यशरणशरणम् प्रपद्ये चित्रम् चिरुकाले मन्दुन्नैच्चे वित् पुन्पोट्रामरयलिये पोत्रुम् पुरुकेळाय् पेट्रम् वेत्तुन्नुम् कुलत्तिल् पिरन्दु நீ குற்றே வலிங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று தான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் தன்னோடு உற்றோமேயாகோம் உனக்கே நாமா செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்றேலோர் என்பாய் திருப்பாவையானது இந்த பாட்டு என்று பராசர பட்டர் அருளி செய்வார். இன்னும் ஒரு விஷயம் வியாக்கியானத்துல சொல்றார், தினந்தோறும் திருப்பாவை 30 பாட்டும் அனுசந்தானம் பண்ணணும், அப்படி முடியாதவன் இந்த ஒரு பாட்டையாவது நித்தியம் அனுசந்தானம் பண்ணணும் என்றும் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்வாரா. தினந்தோறுமே திருவாராதனத்திலே சித்திரஞ்சிற்காலே ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். அதனால திருப்பாவைக்கு முத்தாய்ப்பான முக்கியமான ஒரு பாசுரம் பெருமானிடம் பலனை கேட்கக்கூடிய பாசுரம். ஒரு விதத்திலே பார்த்தால் கறவைகள் பின் சென்று என்கிற பாசுரமும் சித்திரஞ்சிறுகாலே என்கிற பாசுரமும் சேர்த்து பிரதானம் என்று சொல்லலாம். ஏன்னா கறவைகள் பின் சென்ற பாசுரத்திலே சரணாகதியை சொல்லிருக்கார், சித்திரஞ்சிறுகாலே பாசுரத்திலே உபேய ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். அது உபாயம், இது உபேயம். உபாயம் உபாயம் ரெண்டையும் சொல்லக்கூடியது துவயமந்தம். ஆனால் துவயமந்திரத்தினுடைய விவரணமாக இருக்கும், ரெண்டையும் தானே சொல்லணும். அப்படி இருக்கச்ச இந்த பாட்டை மட்டும் விசேஷமா சொல்வானே அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டிலேயே முதல் ரெண்டு வரியில அந்த உபாய சுரூபத்தையும் சொல்லிக்கிற சேர்த்துக்கிற சேர்த்துண்டு அதுக்கப்புறம் பலனை சொல்ற, அதனால இதுலயே அதுவும் அடங்கியிருக்கு. போன பாட்டிலே சொன்ன விஷயத்தை இங்க திருப்பி கொஞ்சம் அனுசந்தானம் பண்ணிக்கிற, சித்திரன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள். பொருள்னா பிரயோஜனம், பலன். என்ன பலன் கேளாய், நான் சொல்றேன் கேளு. நாங்க இத்தனை செஞ்சோமே, சித்திரன் சிறுகாலே வந்தோம், உன்னை சேவித்தோம், உன் பொற்றாமரை அடியே போற்றினோம். அதனுடைய பிரயோஜனம் என்னன்னா போற்றும் பயன் என்ன அப்படின்னு கேட்டா அது சொல்றோம் கேளு அப்படின்னு முதல்ல உபாயத்தை சொல்லிட்டேன். இனிமே பலனை சொல்ல போறேன். இது ஒரு அழகு, சிபாஷ்யத்தில் கூட இப்படிதான் வரும். சிபாஷ்யத்திலே உபாயாத்தியாயம் அப்படிங்கிறது 3வது அத்தியாயம், பலாத்தியாயம் அப்படிங்கிறது 4வது அத்தியாயம். அந்த 4வது அத்தியாயத்துல ஆரம்பத்துல முதல்ல உபாயம் தான் சொல்ற, அங்கேயும் மூணாவது அத்தியாயத்துல சொன்ன உபாயம் தான், அதுல இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு அத சொல்றாரு அதுல. அதுக்கப்புறம் தான் பலன் ஆரம்பிக்கிறது. அப்போ ஒரு கிருஷ்ணி கேட்டிருந்தா உபாயத்தை பற்றி சொல்றது மூணாவது அத்தியாயத்துலே வரணும், அது எதுக்கு இங்க சொல்ற, நாலாவதுல சொல்ல வேண்டியது இல்லையே, மூணாவதுல சொல்ல வேண்டிய விஷயமாச்சேன்னு கேட்டா அதுக்கு வியாக்கியானத்துல அழகா பதில் சொல்றா. அப்படி இல்ல, இந்த உபாயத்துக்கு இந்த பலன் அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்குமான சம்பந்தம் தெரியும். மூணுல உபாயம் நாலுல பலன் இருந்தா போறாது, உபாயமும் பலனும் சேர்த்து இருக்கணும், அப்பதான் அந்த உபாயத்துக்கு இந்த பலன் தெரியும். அது ஒண்ணு. அது மாத்திரம் இல்ல, உபாயமே ஒரு விதத்துல பலன். ஏன்னா உபாயம் என்னன்னு கேட்டா பகவான குறிச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுல, அந்த தியானமே ஒரு பகவத் அனுபவம். அதனால பலன்கிறது தனியா வேண்டாம், இதுவே நல்ல பலனாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக, உபாயமே பலனாகும் அப்படிங்கறதுக்காக. அந்த மாதிரி சித்திரன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடி அப்படிங்கிற, நான் உன் திருவடிகளை போற்றுகிறோம். இப்படிப்பட்ட திருவடினா பொன் திருவடி, தாமரை திருவடி, தாமரப்பூ மாதிரி மிருதுவா இருக்கும், பொண்ணு மாதிரி ஸ்பெஷனீயமா இருக்கும். பொண்ணுனா தங்கம், தாமரப்பூ ரொம்ப வாசனையா இருக்கும், ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், எல்லா இருக்கும், ஆனா ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். தங்கம் சற்றும் கிடைக்காது. ஆனா தங்கம் கிடைச்சது என்னதான் தங்கத்துல தாமரை பண்ணா கூட இதுல இருக்கக்கூடிய மனம் அது வராது. அப்ப ஒரு தாமரப்பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தாமரப்பூ மாதிரியும் இருக்கு, தங்கம் மாதிரியும் இருக்கு, ரொம்ப விசேஷமா இருக்கு, அதான் பொற்றாமரை. அது பகவானுடைய திருவடியா, அப்படி ஒரு தாமரை உண்டா, பொற்றாமரை உண்டா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இப்ப கூட சொன்ன புஷ்பம் பண்றா கடையில, திருமாலுக்கு திருவாராதனத்துக்காக சொன்ன புஷ்பம் பண்ணி கொடுங்கன்னு பண்ணி கொடுப்பான். சொன்ன புஷ்பம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு, சொர்ணத்திலேயே தாமரப்பூ பண்ணி கொடுப்பான். ஆனா அதுக்கு மனம் இருக்காதே, வாசனை இருக்காதே, மார்த்தவம் மிருதுத்தன்மை இருக்காதே. அப்ப தாமரப்பூல இருக்கிறது அதுக்கு இருக்காது, அதுல இருக்கிறது இதுக்கு இருக்காது, ரெண்டும் ஒரு வஸ்துக்கு வந்ததுன்னா எப்படி இருக்கும், அது அபூத்தோபமா. இந்த மாதிரி உபமானம் கிடையாது, ஆனா ஆழ்வார்கள் கற்பனையில வருது. அந்த மாதிரி பெருமாள் திருவடி இருக்கான், மிருதுவாவும் இருக்கு, நல்ல மனமாவும் இருக்கு, அதே சமயத்தில் அபூர்வமான வஸ்துவாவும் இருக்கு அப்படின்னு பொற்றாமரை அடி அப்படின்னு சொல்லும் போது அந்த அனுபவம், பெருமாளுடைய திருவடியில் போய் சேவிக்கிறோம்னா அந்த சேவிக்கிறதே ஒரு பெரிய பலன் அப்படிங்கிற ஒரு பாவம் அதுல தெரியும். கண்ணனை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்தோம். எங்களுடைய நிலைமையை நினைத்துப்பார், நாங்கள் செய்த உபாயத்தை நினைத்துப்பார். நாங்கள் ஆத்துக்குள்ளே உட்கார்ந்து இருந்தோமா, இல்ல சரணாகதியெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தோமா? இல்லையே, உன்னை சேவிக்கிறோமே, உன் திருவடியை பாடுகிறோமே, உன்னை சேவித்து அப்படின்னா சரணாகதி செய்து நடக்கும். திரௌபத்யா சகிதா சர்வே நமச்சக்ரு ஜனார்தனம், திரௌபதியோட கூட பாண்டவர்கள் எல்லாம் கிருஷ்ணனை சேவித்தார்கள், நமஸ்காரம் பண்ணினார்கள் இருக்கு. அதுக்கு வியாக்கியானம் பண்ண ஆச்சாரியர்கள் சரணாகதி பண்ணினார்கள், கிருஷ்ணனை எப்பவும் தான் சேவிச்சிட்டு இருக்கு. இப்ப தனியா சொல்லுவானே அப்படின்னா சரணாகிதி பண்ணினார்கள், அப்புறம் அதனுடைய பலனை பெற்றார்கள் வரப்பு. நமோ நாராயணே கைசிபுராணத்தை சொல்லும்போது நமோ நாராயண அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பாடுவான் திரும்பி வந்தார் அப்படின்னு இருக்கு. நமோ நாராயணன் சொல்லிட்டு திரும்பி வந்தான் போது பராசப்பட்ட வியாக்கியானம் பண்ணும்போது சரணாகிதி பண்ணிட்டு திரும்பி வந்தான்னு வியாக்கியானம் பண்ணுறார். அந்த மாதிரி ரீதியில உன்னை சேவித்து அப்படின்னா நமஸ்காரம் பண்ணி அப்படின்னா சரணாகதி பண்ணி அப்படின்னு அர்த்தம். நம்ம திருமந்திரத்திலேயே நமஹான்னு நடுபதம், அதுக்கு சரணாகதின்னு அர்த்தம் பண்றதா? போன பாட்டுகளை சரணாகதியை சொன்னபடினாலே நாங்கள் சரணாகதி பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனுடைய பலனை கேட்கணும் அப்படின்னு அர்த்தம். சித்திரன் சிறுகாலே வந்து காலே அப்படின்னா மோட்சம், ஏன்னா சம்சாரங்கிறது இருட்டு, மோக்ஷங்கிறது பகல். சிறுகாலே அப்படின்னா மோக்ஷத்துக்கு முன்காலம், மோக்ஷத்துக்கு போறதுக்கு தயாராக ஆனந்தமாக ஒருத்தன் நான் மோக்ஷத்துக்கு போறேன்னு கிளம்புற காலம். சித்திரன் சிறுகாலே அப்படின்னா உபாய அனுஷ்டானம் பண்ற காலம், உபாய அனுஷ்டானம் பண்ணி அப்புறம் தானே மோக்ஷத்துக்கு காத்துட்டு பா, 80 வயசு 90 வயசுனா ஆனப்புறம் மோசத்து போக சித்தமா காத்திருந்திருப்பான். அதான் சிறுகாலு. இப்ப சிற்றஞ்சிறுகாலு உபாய அனுஷ்டானம் பண்ற காலம் இது. ஞானம் பிறக்கிறபடினாலே இந்த மாதிரி காலை முதலானதெல்லாம் சொல்றது. அப்படி சிற்றஞ்சிறுகாலே வந்தோம். ஏற்கனவே பல இடத்துல கீழ்வாரம் வெள்ளின்ற முதலான இடத்துல பார்த்தோம். நாம இப்போ இந்த சரணாகதி பண்ற காலம் தான் சிற்றஞ்சிறுகாலை. சத்தோத்தரமான காலம், சாத்விக குணம் பெருகக்கூடிய காலம் திருமாறுகளே. அதனால அப்படிப்பட்ட காலத்திலே இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, எங்களுக்கு அந்த சத்துவகுணம் வரவே தானே நாங்க வந்து சரணாகதி பண்றோம். கேட்டா ஏன் சரணாகதி பண்ண போறோம்? உன்னுடைய அனுகிரகத்தினாலே எங்களுக்கு சத்துவகுணம் தலையெடுத்து நாங்கள் வந்து சரணாகதி பண்றோங்கிறது சிற்றஞ்சிறுகாலேன்னு சொல்ற. சிற்றஞ்சிறுகாலே வந்து அபிமானம் பண்ணி உன்னை சேமித்து உன்கிட்ட சரணாகதி பண்ணி நாங்கள் பலன் கேட்கிறோமே, என்ன பலன் அப்படிங்கறத இங்க சொல்றோம் அப்படிங்கிற. இங்க வந்து நாங்கள் ஒரு வியாக்கியானத்தில் அழகா சாதிக்கிற சிற்றஞ்சிறுகாலே வந்து அப்படின்னா இது நாங்கள் செய்த தவறு. உன்னை சேவித்து அப்படிங்கிறது நாங்கள் செய்த அடுத்த தவறு அப்படின்னு வியாக்கியானத்தில் இருக்கு. நாங்க வந்தோமே, உன்னை வந்து சேவிச்சோமே அப்படிங்கிற அப்படின்னு அர்த்தம். தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டானா, வந்ததையோ சரணாகதி பண்ணதையோ தவறு அப்படின்னு சொல்லல. ஆனால் எம்பெருமான் இந்த ரக்ஷ்ய வஸ்துவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் அவன் ரக்ஷகன்கிறது இன்னைக்கு சரணாகதியினால ஏற்பட்டதில்லை, அது இயற்கையா ஏற்பட்டிருக்கு. என்ன ஆனாலும் சரி, இந்த ஆத்ம வஸ்து அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு தான் சொந்தமானது, அவன் தான் இதை ரட்சிக்கணும். இதுதானே சுவாபாவிகம். அதனால அதை அவனுக்கு உணர்த்துகிறார்களாம், இது உன்னுடைய வஸ்துப்பா, நீ காப்பாத்தணும், நாங்க வரணும்னு எதிர்பார்க்க கூடாது. என்ன பெருமாள் ஏன் எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே. ஏன்னு கேட்டா வைஷமிய நைர்கண்யம் வராம இருக்கிறதுக்காக எதிர்பார்க்கிறான். ஒரு விதத்துல பார்த்தோம்னா பெருமாளே தான் வந்து காப்பாத்தும், நாம ஒண்ணும் செய்ய வேண்டாம். அவனுடைய வஸ்துவ அவன் தானே காப்பாத்தணும், அவன்லாம் சேஷர்கள் தானே, பெருமாள் தானே சுவாமி. ஆனா அவன் வஸ்து அவன் காப்பாத்த வேண்டியதா அப்படின்னாலே அவனே தான் காப்பாத்தணும். ஆனா ஏன் காப்பாத்தலன்னா, பக்ஷபாதம் வந்துடும், வைஷமியம் வந்துடும், கருணை இல்லைன்னு பேர் வந்துடும். ஏன்னா ஒருத்தரை காப்பாத்தி ஒருத்தரை காப்பாத்த விட்டவன் கணக்குறி பார்த்தா பெருமாள் என்ன பண்ணா, மொத்த பேரையும் கூட்டி வச்சு நித்திய சூரியில் ஆக்கணும். ஆனா அதெல்லாம் இல்ல, லீலாபூதி பெருமாளுக்கு நடக்கணும். அதனால பெருமாள் என்ன பண்றா அப்படின்னா, இவனை காப்பாத்தி அவனை காப்பாத்தாத்தா பாரபட்சம் அப்படின்னு தோஷம் உண்டு. கருணை இல்ல, இவன்கிட்டதான் கருணை, அவன்கிட்ட கருணை இல்லைன்னு தோஷம் உண்டு. அதனால பெருமாள் என்ன பண்ணிட்டா, ஒரு உபாயம் பண்ணுமோ நான் காப்பாத்துறேன், ஒரு சாக்கு நான் காப்பாத்துறேன், கருணைனாலே காப்பாத்துறேன். ஆனா ஏதாவது சாக்கு வேணும் எனக்கு, சரணாகதி ஒண்ணு பண்ணா அந்த சாக்கு வச்சு நான் காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிருக்க. அதனால இந்த சரணாகதிங்கிறது வெறும் உபாயம் தான். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்னா, வந்ததும் உன்னை சேவிச்ச ஏதோ பெரிய உபாயம் இல்லை, இது சாக்கு தான். உண்மையில நீதான் காப்பாத்துற, நீதான் ரட்சகன் அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக இப்படி சாதிச்சார் அவர். நாங்க வரணுமா, நீதானே காப்பாற்றணும் அப்படிங்கறதான் காமிச்ச. ஆனா பெருமாளும் சாஸ்திரத்துல எழுதி வச்சபடினாலே, ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதையெல்லாம் எழுதி வச்சபடினாலே இவர்கள் வந்து சரணாகதி பண்ணினார்கள். பெருமாளுடைய நிலைமையை மாத்திரை வச்சு சரணாகதி பண்ணாமல் ஆத்துக்குள்ளே உட்கார்ந்திருந்தார்கள் அப்படிங்கிறது இல்லை. சிற்றஞ்சிறுகாலே வந்தார்கள், உன்னை சேவித்தார். சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பொற்றாமரை அடியே போற்றும் சிவன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியன் திருவடிகளை போற்றுவது தானே சொல்லியிருக்கு. அதனால அதனுடைய பலன் என்ன அப்படின்னு நாங்க சொல்றோம், நீ கேள். பலனை நாங்க பிரார்த்திச்சு நீ கேட்டு கொடுக்கணும், அதுதான் விசேஷம். இதான் பிரார்த்தனம்னு ஒன்று இருக்கோ இல்லையா சரணாதிபதி. பிரார்த்தனம் அப்படின்னா நீயே ரட்சகனா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனம். துமேவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதி, சரணாகதி ரித்யுக்தா. அது மாத்திரமில்ல, என்ன பலன் வேணுங்கிறதும் பிரார்த்தனை. ஏன்னா சரணாகதி எந்த பலன் வேணா கொடுக்கும். அதனால நாங்கள் வந்தோம், நாங்க உங்ககிட்ட சரணாகதி பண்றோம், நாங்க பலனையும் பிரார்த்திக்கிறோம், இந்த பலன் வேணும் அப்படின்னு. அது நீ கேட்டருள வேணும். என்ன பலன் கேட்டா, கண்ணன் பெற்றம்மை சொன்னும் குலத்தில் பிறந்தனி குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகார். அங்க கைங்கரிய மரணம், ஏவல் கைங்கரியம், நீ ஏவ நாங்க கைங்கரிய மரணம், இதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது. இதான் பலன், கைங்கரிய மரணம்ங்கிறதா பிரார்த்திக்கிறார். நீ கட்டாயம் ஏற்றுக்கணும். ஏன் கேட்டானா, நீ எங்கள் குலத்திலே வந்து பிறந்தபடினாரே, நீ சீவி கூட்டத்திலே இருந்தானா நான் உங்ககிட்ட வரவே போறது இல்லை. சரி, அவர் பெரிய லோகத்துல இருக்க ரொம்ப பெரியவர், நம்ம எங்க அங்க போறது அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து பிறந்து எங்களை மாதிரி ஆடு பசுமாடு மேய்ச்சு அதுல வயிறு பழிச்சு ஜீவிக்கக்கூடிய ஒருவனாக நீ இருக்க, அப்போ எங்களுக்கு சமமாக மனுஷர்களுக்கு சமமாக நீ வந்து நின்றதும் எங்களை அனுகிரகம் பண்ணுவதற்காக தான் இருக்க முடியும். அப்போ எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நீ இங்க வந்திருக்கிறாய் அப்படின்னு தெரியுது. அது எப்படிப்பட்ட குளம், எங்க குளம், பெற்றம் மேய்ச்சு உண்ணும் குளம், ஏன்னா மாடு மேய்ச்சு அதுல ஜீவிக்கிற குளம், வேற எதுவுமே தெரியாது. நீ எங்க கூட வந்து மாடு வச்சிருந்த, குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, எங்களுடைய கைங்கரியத்தை நீ ஏற்றுக்கொள்ளாமல் போக முடியாது. இதுதான் நாங்க வேண்டாம், குற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்தா. கிருஷ்ணன் பார்த்தான், ஏதோ உள்ள தூரம் வந்திருக்கா, சரணாகதி எல்லாம் பண்றா, பலன் வேணும் கைங்கரியம் வேணும் அப்படிங்கிற உடனே கொடுத்துடலாம, என்ன இப்ப பெரிய விஷயம் அப்படின்னு, இந்த கைங்கரியம் நீங்க கைங்கரியம் பண்ணலாம் அப்படின்னு விட்டார். அதுதான் இவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் கைங்கரியம் பண்ணிட்டு போலாம் வந்தோம் நினைக்காத, நிரந்தரமான கைங்கரியம் வேணும் எங்களுக்கு. இற்றை பறை கொள்வார் வந்துதான், இன்னைக்கு இருக்கிற ஏதோ ஒரு பறை ஒரு அனுகிரகம் அதை வாங்கிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு போறோங்கிறது கிடையாது. பின்ன என்னன்னு கேட்டான், எற்றைக்கும், இப்படின்னா இன்றைக்கு, இன்றைக்கு மட்டும் ஒரு பலனை கேட்டு நான் சரணாகதி பண்ணலப்பா, என்னன்னைக்கோ ஒரு பலன், நிரந்தரமான பலன். எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவது, உன்னோட தான் சேர்ந்து இருப்போம், எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, என்னன்னைக்கு ஆனாலும் சரி, சீவை குண்டத்தில் இருந்தாலும் நம்மளும் சீவை குண்டத்தில் இருப்போம், நீ கீழே அவதாரம் பண்ணியானா அப்பவும் நாங்க கீழே வந்து அவதாரம் பண்ணி உனக்கு சகாயங்கள்லாம் பண்ணுவோம், கைங்கரியங்கள்லாம் பண்ணுவோம். எப்படி ஆனால் ஆதிசேஷன், ஆதிசேஷன் ஸ்ரீ ராமாவதாரத்திலே லக்ஷ்மணனாக பிறந்தார், கிருஷ்ணாவதாரத்திலே பலராமனாக பிறக்கிறார். அந்த மாதிரி நாங்களும் உன்னுடைய பிறப்புகள் தோறும் நாங்களும் பிறப்போம், என்னென்னைக்கும் பிறப்போம், பிறந்து கைங்கரியமான நாங்கள் அதை விடக்கூடாது. இற்றை பறைகள் அன்று தான், இன்றைக்கு மாத்திரம் ஒரு பறையை வாங்கிட்டு போகணும்னு சொல்றாங்க இல்ல, பின்ன எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவோ, நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் நாங்களும் வந்து பிறக்கோம், உந்தன்னோடு உற்றோமே யாவோ, உன்னோடு உறவு கொண்டவர்களாகவே இருக்கோம். இந்த உறவு விடக்கூடாது, போன பாசுரத்திலையும் உறவு சொன்னார், இந்த பாசுரத்திலையும் உறவு சொல்ற, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒழிக்க முடியாத உறவு சொன்ன, பலன்லையும் ஒழிக்க முடியாத உறவு வேணும். என்ன உறவு வேணும்னா, எல்லா விதமான உறவும் வேணும், அஸ்மத் சகலவித பந்துவாக நீ இருக்கணும், பிதாவாக மாதாவாக இன்னும் பல விதமான பந்துவாக நீ இருக்கணும், நாங்க அனுபவிக்கணும் கைங்கரிய மரணம். உந்தன்னோடு உற்றோமே யாவோம், என்ன உறவுன்னு சொன்னது அப்படின்னால சகல உறவாவும் நீ இருக்கணும் அப்படின்னு, உனக்கு அந்த போன பாசுரத்துல உறவு அப்படின்னு சொன்னது என்ன கேட்டா, பெருமாளுக்கும் நமக்கும் இந்த உறவு இருக்கிற அப்படின்னாலதான் பெருமாள் காப்பாத்துவான்ங்கிற விசுவாசம் நன்னா வரும். இந்த ரகசிய திரைசாரத்திலே தேசியம் சாய்ச்சிருக்க பல சங்கைகள் பண்ணும்போது அதுல ஒரு சங்கை பண்ற, பெருமாள் வந்து காப்பாத்துவான், பெருமாள் பலன் கொடுப்பான்னா இத்தனை நாளா வராம திடீர்னு வந்து இருந்தா பிரம்மன் எப்படி பலன் கொடுப்பான், மோட்ச பலன் கொடுத்துருவான், எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரமா கிட்டே போகலன்னு வச்சுக்கோங்க, எப்படி கொடுப்பான் அப்படின்னா, அப்படி இல்ல தாயம், நமக்கு தாயமா வந்திருக்கு, தாயம்னா பரம்பரையா வந்திருக்கு. அதனால இந்த கைங்கரியங்கிறது நமக்கு தாயத்வேன தயாதனா ஸ்வயமதுகு தத்தாத்மனம் தேசிகாஹ அப்படிங்கிற இந்த கைங்கரியம் செய்வது நமக்கு தாயமாக கிடைக்கிறதா, நமக்கு தானாக கிடைக்கிற பெரும் சொத்து அது. அதனாலதான் எத்தனைக்கும் எழுத பெருவிக்கும் உடனோடு உற்றோமே ஆகும், சேர்ந்தே இருப்போம், உறவினர்களாகவே இருப்போம். இந்த உறவு உயிக்க முடியாதுன்னு போன பாட்டுல பார்த்தோம் இல்லையா, ஆச்சரியமான உறவு. அதாவது அர்த்த பஞ்சகாதிகாரம்னு ஒண்ணு இருக்கு நேசேத்திரத்துல, மனுஷன் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அஞ்சு இருக்கான், ஜீவாத்மாவுடைய சுரூபம், பரமாத்மாவுடைய சுரூபம், உபாய சுரூபம், உபேய சுரூபம், விக்னஸ்வரூபம். இந்த அஞ்சு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னா இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஷடர்த்த சங்கேகம்னு ஒரு புஸ்தகம், அதுல ஆறு விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல, இந்த அஞ்சு ஆச்சு ஆறாவது எது அப்படின்னு கேட்டான்னா, சம்பந்தம், பெருமாளுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். அது தொடர்பு தெரிஞ்சினபடினால்தான் பெருமாளுக்கு நான் தாசன் அப்படிங்கிற எண்ணம் வந்து பெருமாளை போய் அடையணும் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது அப்படின்னு அங்க சொன்ன மாதிரி, எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே யாவும், உன்னோட சேர்ந்தே இருப்போம். என்ன கைங்கரிமன், உனக்கு கைங்கரிமன் உன்னோட கொடுங்க, உனக்கே நாம் ஆட்சிவோம், உனக்கே நாங்கள் கைங்கரியம் செய்யணும். இதுதான் நாங்க வேணும், அம்மா அடியேன் வேண்டுவது இதேங்கிற அம்மாவா, நான் கேட்கறது இதுதான். என்ன கேட்டா, தனக்கேயாக என்னை கொள்ளுமீதே, பெருமாள் தனக்காக என்னை ஆக்கி, அதை விட்டா நான் எப்படி எப்படி எங்கெங்க ஓடி போடுவேன், அதனால என்னை பிடிச்சு நிறுத்தி தனக்கு தன் கைங்கரியத்துல பெருமாள் ஆக்கி வச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சார். அதுதான் யான் உன்னை வேண்டுவது அப்படின்னு, அந்த ரீதியில இந்த பாட்டுல இதான் பிரார்த்திக்கிற, உந்தன்னோடு உற்றோமையாகும் உனக்கே நாம் ஆட்சியும், உன்னோடு உறவு இருக்கு. மற்ற இனங் காமங்கள் உனக்கே நாம் ஆட்சியுவோம்னா கேசவருத்தி பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, மற்ற இனங் காமங்கள் மாற்று, இதுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கடிச்சு, அர்த்தம் பகவத் அனுபவத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்கள், இன்னும் வெளியில என்னென்னமோ இதை பார்க்கணும் அதை பார்க்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மொத்தத்தையும் மாற்றி அருளவே. மற்றை நம் காமங்கள் மாற்று அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பகவத் கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம், அதுக்கு தடையா இருக்கிறதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். சிசுவின் தடையா இருக்கிறது நம்மளுடைய அகங்காரம் அமகாரமே, அப்ப அதையும் ஒழிக்கணும் அப்படின்னு. உனக்கே நாம் ஆட்சிவோம் அப்படிங்கிறதுல உனக்கேனா உனக்காகவே நடக்கும், உனக்காகவே நாங்க ஆட்சி, அதான் பலனும் உனக்காகவே. மற்ற இனங் காமங்கள் மாற்று, அதனால வேற ஆசை வரக்கூடாது மாத்திரம் இல்ல, இதுலயும் அகங்காரம் அகங்காரம் கணக்கூடாது, அதான் உனக்கே நர்த்தம், உனக்கேன்னா உனக்காகவே நர்த்தம், உனக்காகவே அதாவது உன் முகப்புக்காகவே நாங்க ஆட்சியோம், கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வேற ஏதாவது ஆசை வந்ததுன்னா அதை நீயே மாற்றி அருள என்று பிரார்த்திக்கிறார். உந்தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம், மற்ற இனங்காமங்கள் மாற்றேனோ ரெம்பாவாய். இது ஒரு விதத்துல பார்த்தோம்னா அழகாக இங்கே திருமந்திரம், திருமந்திரத்தினுடைய ஒரு மொழிபெயர்ப்பு போல இருக்கு. திருமந்திரத்துல முதல் பதத்துல பிரணவத்துல பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அழகா சொல்ற, நாம் எல்லாம் சேஷர்கள், பெருமாள் சேஷி அப்படிங்கிற உறவு இதான் முதல்ந்து. திருவந்தத்துல இரண்டாவது பதத்துல நமஹா அப்படிங்கிற பதத்துல சரணாகதி பண்ற, மூணாவது பதத்துல நாராயண ஆயான்னு பலனை கேட்கிற, அதனால இதுல அகங்காரம் மமகாரம் கிடையாது, எனக்குங்கிறது கிடையாது, பெருமாளுக்கு தான் பலன் அப்படிங்கிறது இருக்கு. அதனால வேற பலன் கிடையாது அப்படின்னா பகவத் கைங்கரியம் தவிர வேற பலன் வேண்டாம்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல. பகவத் கைங்கரியத்திலே அகங்காரம் உமகாரம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் உனக்கே அப்படின்னு ஏழு அழகா சொல்ற உன் பொருட்டாகவே அப்படின்னு அர்த்தம். அப்போ மற்ற நாமங்கள் மாற்றுங்கிறது நமஹா அப்படிங்கிற அர்த்தம், ந மகா எங்களுக்கு வெளியே எதுவும் எழுந்தேன். உந்தனோடு ஒற்றுமையாகவும் உனக்கே நாம் உனக்கே நாம் ஆட்சியும் நாராயண ஐயங்கிறது அர்த்தம். அதாவது திருமந்திரத்துல மூணு பதம் இருக்கு, முதல் பதத்துல சொரூபம் தெரியுது, இரண்டாவது பதத்துல உபாயம் சரணாகதி தெரியுது, மூணாவது பதத்துல பலன் தெரியுது. அதனால இதுலயும் மூணு இருக்கு இந்த பாசுரத்திலே இருக்கு. அதுல மற்ற இனங்காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லும் போது பிரதிபந்தகமும் தெரியும், தடையாக இருக்கக்கூடியதும் அப்படின்னு. அதனால இதைத்தான் நாங்கள் பிரார்த்திக்கிறோம். பொதுவாக சரணாகதி என்பது எந்த பலனுக்காக வேணாலும் பண்ணலாம், மோட்சத்துக்காக தான் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. துவ மகாராஜன் அப்படிங்கிற துவன் வந்து மகாராஜனா ஆசிரமே, துவ பாலகனா இருக்கும்போது பெருமானை தான் பிரார்த்திச்சு நல்ல உத்தமமான ஸ்தானத்தை வாங்கின்றார் அப்படின்னு. ஆனாலும் எந்த பலனை வேணாலும் கேட்டு சரணாகதி பண்ணலாம் என்று இருந்தாலும் இந்த பாசுரத்திலே மற்றையினம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி மற்ற பலன்களை எல்லாம் ஒழித்து பகவான் திருவடியில கொற்றாமரை அடியே போற்றும் பலன் தான் பெரும் பலன் அப்படிங்கறத நாம பிரார்த்திக்கணும். அதுக்காக சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறத இந்த பாசுரம் மிக அழகாக தெரிவிக்கும். கைங்கரியத்திலும் அகங்கார மோகாரம் போட்டி பொறாமை இல்லாமல் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுவது விசேஷம் சொல்றோம். பொதுவாக உபநிஷத்துகள்லாம் பார்த்தோம்னா பகவானை அடையணும் இருக்கு, ஆனந்த அனுபவம் பெறணும் இருக்கு, கைங்கரியத்தை விசேஷம் எடுத்து சொல்லல. ஆனால் நாம புரிஞ்சுக்க முடியும், ஏன்னா பகவத் அனுபவம் அதிகமாச்சுன்னா கைங்கரியம் தானா பண்ண போறான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப ஆசையோடு கூட பெருமாள் புறப்பாடு இருந்துட்டு ரொம்ப ஆசையோடு தெரிவிக்கிற வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா உடனே போய் பெருமாள் புறப்பாட்டுல இன்னும் கலந்துட்டு பெருமாள் என்ன பண்ற இடத்துல போய் நானும் என்ன பண்றேன்னு இல்ல என்ன பாராயணம் பண்றேன்னு. ஆசையோட இருக்கவனுக்கு கைங்கரியம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அந்த ரீதியில அத சொன்னபடினாலேயே இப்போ ஸ்ரீமதே நாராயணாயண மகான் துவயத்துல சொல்லச்ச கூட கைங்கரியம் ஸ்பஷ்டமா சொல்லல, ஆனா புரிஞ்சுக்க முடியுது நம்மளால. உள்ள இருக்கிற பாவம் தானே வெளியில கைங்கரிய ரூபமாக வந்து அப்படிங்கிற அப்படின்னால அது நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால இப்ப சித்திரன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போட்டும் பொருள் அப்படிங்கிறபடி அந்த பலன் என்னங்கிறதான இந்த கைங்கரிய ரூபமான பலன் வேணும் என்று பிரார்த்திச்சாச்சு. கோவிந்தா உந்தனோடு உற்றோமே ஆகும். ஏன்னு கேட்டா முன்னொரு சமயம் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணும் போது இந்திரன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணான், அதை பார்த்து கோபர்கள்ல குழந்தைகள்ல பயந்து போய் கிருஷ்ணன்கிட்டே, கிருஷ்ணா நீ யாரு, நீ தேவனா யக்ஷனா கந்தர்வனா கிந்தரனா, தேவர்கள்லாம் உன வந்து சேவிக்கிறாளே அப்படின்னா. அப்போ கிருஷ்ணன் சொன்னான் நாகம் தேவகான கந்தர்வாகா, தேவன் இல்லை கந்தர்வன் இல்லை, அகம் ஓ பாந்தவோ ஜாதகா, நான் உங்களுடைய பந்து அப்படின்னு சொன்னாவான். அதனால கோவிந்தா கோவிந்த பட்டாபிஷேகம் நடத்தினே அப்போ எங்களோடு கூட உனக்கு பந்து உறவு அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் எட்டரைக்கும் ஏழுவருக்கும் அந்த உறவு நிலைச்சி நிற்கிறான். இன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது சம்சாரத்தினோட கைங்கரியம் பண்றது சாதாரணம், ஆனா மோட்ச பலன்ல இருந்து கைங்கரியம் அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சிருக்காரு. இப்படி ஆசீர்வாத விஷயத்தை பிரார்த்திக்கிறபடினாலேயே அதுவும் உபாயத்தை சொல்லி பிரார்த்திக்கப்படினாலே இந்த பாசுரம் மிக விசேஷமான பாசுரம் என்பதாக தினமும் நாம் அனுசந்தானம் பண்றோம். அடுத்த பாசுரம் பலஸ்ருதி. ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.